தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு, தமிழர் மரபொழி வேளாண் விவசாயி எழில் நடராஜன், விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தோட்டப்பாடி கிராமத்திலிருந்து. ஐயா இரவு வணக்கம். என்னோடய தோட்டத்தோட பதிவுகளை போட சொல்லியிருந்தீங்க. என்னோடய சொந்த வேலைப்பளு காரணமாக பதிவிடல் எதுவும் போட முடியல. அதுக்கு வந்து நான் நண்பர்கள்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாளை முடிந்தவரை ஒரு சிறிய பதிவிடுற முயற்சியை நான் வந்து செய்கிறேன். தமிழர் வேளாண்மை தொடங்கி வாழை மரத்தை நட்டதோடு சரி, அதுக்கப்புறம் திரும்ப நான் எந்த பராமரிப்பும் பண்ணல, போய் பார்க்கக்கூட இல்லை. அதான் உண்மை. என்னோடய சூழல் காரணமும் கூட அதோடய நிலைகள்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ற பதிவை வந்து நாளைக்கு போடுறேன். ஐயா, இப்போ கோபண்ணா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வரப்பு வெட்டுறது அப்படின்றது, வரப்பு கழிக்கிறது அப்புறம் வரப்பு கட்டுறது, இந்த ரெண்டு மாதிரியான வேலைகள் எங்கள் பகுதியில் செய்கிறது எப்பயுமே வழக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அது என்னென்னா, நம்ம வயலில் தண்ணி நிற்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அதை நினச்சி தான் இப்போ அந்த வேலைகளை செய்துட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து வருட வருடம். ஏன்னா அந்த நம்ம பயிர் நடும்போது அந்த பில்லெல்லாம் வந்து நமக்கு தொந்தரவாக இருக்கும் நடவுக்கு, இது மாதிரிலாம் அப்படின்றனால வரப்பை கழிச்சிட்டு வயலில் அந்த நடவு போட்டெல்லாம் ஓட்டி மக்க மசிய வச்சுட்டு திரும்ப வந்து ரெண்டு சால் ஓட்டிடுவோம். அப்புறம் திரும்ப ரெண்டு சால் ஓட்டுறதுக்குள்ளே ஒரு நாலு நாள் கேப் விட்டுட்டு இன்ஜினியும் அந்த சேர்த்து அள்ளி வச்சு வச்சு கட்டிடுவோம். எதுக்காகனா, அந்த தண்ணியை வந்து உறிஞ்சாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 45 டிகிரி சரிவு வச்சுட்டு அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் நம்ம வெட்டி கட்டுறோம் அப்படின்னா, தண்ணி வந்து இப்போ கரை நம்ம 10 அடி கரை போட்டிருக்கோம், அதுலேயே கூட தண்ணி அப்சர்வேஷன் பண்ணி பண்ணி கரை நிறைய தண்ணியை எடுத்துக்கும் இல்லையா. தண்ணி பற்றாக்குறைக்காங்கதாக்காக தாங்கய்யா அந்த வேலையை வரப்பை வெட்டிட்டு திரும்ப சேரள்ளி வச்சு கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்றதான் புரிதல். அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சரிதானா? அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 45 டிகிரி சரி இருக்கும்போது அந்த தலைவை மட்டும் வெட்டி விட்டுட்டு மீதி எதுவும் பண்ணால் முட்டலாமா? அப்போ அந்த தண்ணி பூரா உறிஞ்சிரும் இல்லையா, ஃபுல்லாக வரப்பு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை உறிஞ்சி ஒரு கட்டத்தில் அது நிறுத்திக்குமா? ஆனால் எப்போதுமே தண்ணி இந்த மாதிரி வெட்டி வரப்பை கழித்து திரும்ப சேர் வச்சு கட்டலைன்னா அதிகமாக தண்ணி குடிக்கும் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை அதனால் அந்த மாதிரி உறிஞ்சிறனால தவறு இல்லையா? அந்த ஒரு விளக்கத்தை கொஞ்சம் விளக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா.